శ్రీమాన్వేంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్ గురుపరంపరాయే నమః. இந்த ஜீவசரத்துல இதுவரைக்கும் ஜீவன் யார், உடம்பு இல்லை, இந்திரியங்கள் இல்லை, பிராணன் இல்லை, மனசு இல்லை, புத்தி ஞானம் இல்லை, இதெல்லாம் காட்டிலும் லட்சணமானவன் அவன் அணுவானவன், அவன் விபு இல்லை, ஷரீர பரிமாணமும் அவனுக்கு கிடையாது. அது மாதிரி முக்தி திசையில ஒரு மாதிரி இருப்பான், பத்த திசையில ஒரு மாதிரி இருப்பான் அப்படின்றதும் கிடையாது. அது மாதிரி ஞான சுரூபத்தை உடையவன், அந்த மாதிரி ஞான சுபாவத்தை உடையவன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தீர்மானமா சாதிச்சு முடிச்சுட்டார். அதன் பேர்ல இப்போ இந்த ஜீவன் அனாதிகாலமாக பாபங்கள்ல புண்ணிய பாப ரூபமான கர்மா அதனடியாக கஷ்டப்பட்டு தானே ஜீவிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப மோக்ஷன்றது ஒண்ணு வரணுமா வேண்டாமா, அதுக்கு எப்படி இந்த மோக்ஷம் அடையணும்னு ஆசை எப்படி உண்டாகும், மோக்ஷத்துல அவனுக்கு ஆசை எப்படி உண்டாகும் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வந்துடுறது. இது வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பாபங்கள் தானே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ற புண்ணியம் கூட பாபம் தானே, புண்ணிய சப்தத்துக்கு கூட பாபசப்த வாக்கியத்துவம்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். புண்ணியசியாதி பாபசப்தா விதேயத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதனால நம்ம பண்ற புண்ணியம் கூட பாபமா தான் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்பொழுதும் இந்த மாதிரி கர்மாவை பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு எப்படி இது வரும் இது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் ரகஸ்ய திரைசாரத்துல உபோத்காத அதிகாரத்துல அற்புதமா சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ரகஸ்ய திரைசாரம் காலக்ஷேமம் பண்ணவாளுக்கு அது தெரியும் அந்த விஷயங்கள், அது ஆச்சாரிய முகேன வாங்கிக்கணும். இப்போ அந்த விஷயத்தையே இங்கேயும் சாதிக்கிறார், அவ்வளவுதான். இதே ஸ்லோகம் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அதனால இந்த முமுக்ஷுத்வம்ன்றது எப்படி உண்டாகிறது அப்படின்னு கேள்வி. ஏன்னா இவன் வந்து அனாதியா கர்மாவதே நான் பண்ணிட்டு இருக்கான், அனாதியா கர்மாவை பண்ணச்சே இவனுக்கு எப்படி இது வரும் இது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அங்கேயே சுவாமி வந்து ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல உபோத்காத அதிகாரத்துல அழகான விஷயம் சொல்ற, ஒருத்தன் எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அவன் பண்ற புண்ணிய பலன்கள்லாம் பக்குவ தசையை அடைஞ்சி அது பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கச்ச நமக்கு ஒரு சுகிருத தசையை ஆரம்பிச்சு ஆச்சாரியனை அடையும்படியா பண்ணிடும், ஆச்சாரியனை அடையும்படியா அது பண்ணிடும். அது பண்ணிட்டா போரும், நமக்கு ஒரு குறவும் கிடையாது. அங்க வந்து சொல்ற ஈஸ்வர சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி சாச்சாரிய பிராப்தி ஹேதவான் அப்படின்னு சாதிக்கிறார். ஈஸ்வரஸ்துக்கு சௌஹார்த்தம், அவனுடைய சௌஹார்த்தம், அவன் சுமனஸ்கனா நம்ம பக்கம் பாக்குறதுன்னு ஒண்ணு வர்றது. அத மாதிரி எதிர்ச்சா சுகிருதம் சதா, நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி பகவானுடைய கடாட்சத்தை வாங்கிக்கிறது, ஆச்சாரியின் திருவடியை அடைகிறது, அதாவது ஞானத்துக்கோசரம் சேவிக்கிறது, இந்த மாதிரி சாதுக்களோட பேசுறது, இதுக்கெல்லாம் ஒரு சுகர்தான் இருக்கணும். எவ்வளவோ பேர் புண்ணியம் பண்றலாம், நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நிறைய புண்ணியம் பண்றோம். இல்லாத போனா நமக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி அப்படிங்கறது வராது. பக்தி வந்தாலும் இந்த ஞான வேட்கை வராது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்கள்ல பெரியவாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் அடியனே நினைச்சுப்பேன், அடிக்கடி அடிக்கடி நினைச்சுப்பேன். என்ன அப்படின்னா, நாங்க வந்து பெரிய ஊர் பெரிய வம்சம் எல்லாம் இருக்கலாம், திருநாண்டவன் பேரன் அதெல்லாம் இருக்கு அடியனுக்கு, ஆனா நாங்க வளர்ந்த விதமே சாதாரணமா வளர்ந்தோம். ஏன் அப்படின்னாக்கா, குடும்ப சூழ்நிலை அப்படி, ஏழைகள், ஆகாரத்துக்கு கூட வழி கிடையாது, குடும்பம் பேருக்கு ஒவ்வொரு பேர் அண்ணா தப்பிகள் அக்கா பிணிகள் நாங்க, அப்பா அம்மா, அப்பாவுக்கு கடைசியில் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, உழைக்கிறதுக்கே வழி கிடையாது, ஏதோ கோயில்ல திருவாரம் பண்ணிட்டு இருந்த அது ஏதோ நல்ல திருவா, இப்படி இப்படி இருந்ததுனால ஒண்ணுமே இது இல்லை. அதுக்கப்புறம் பாடசாலையில போய் சேர்ந்தேன், 5 வருஷம் வாசிச்சேன். அந்த சிரோமணி முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வைசாசத்துக்கு வந்திருக்கேன். அப்ப பரகால சுவாமி காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளிருந்தார், அவர் நாவல் தாக்கம் போறதுக்கு எழுந்துள்ளார். அப்ப நாவல் தாக்கம் வாசுதேவாச்சார் என்ன பண்ண, ஆனா நான் என்னோட நீ வாய சுவாமியை சேர்க்கலாம் வா அப்படின்னு நான் விஷயம் போனேன், அப்படின்னு நான் விஷயம் போனேன். 1985 அன்னைக்கு சுவாமி அன்னைக்கு ராத்திரி சேர்க்கல, அடுத்த நாள் சேவிச்சேன். சுவாமிக்கு என்ன தோணித்தோ தெரியல, யாருமே கேள்வி கேட்க மாட்டேறான். என்ன கேள்வி கேட்டார், நாராயண சர்மானாம அகம் அப்படின்னு சொன்னேன். சர்மான்னா என்ன அர்த்தம்னு கேட்டார், எதுக்கு சர்மான்னு சொல்றது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பிராமணனுக்கு சர்மா, சத்ரியனுக்கு வர்மா அப்படின்லாம் சொல்லுவாரு, அதனால சுவாமி அதை கேட்டிருந்தார், ஏதோ சொன்ன ஆயிடுச்சு. அந்த கடாட்சம்ன்றது நம்ம மேல விழுந்தது பாருங்க. அதன் பிறகு அது 1985, அதன் பிறகு 86 காலட்சேபம், அதோட பலன் இன்னி வரியந்தோ அடியன் சுருக்ஷமா இருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணும் இல்லை, எதுவும் தெரியல. அதன் பிறகுதான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து தேசிய போஸ்ட் அதிகாரத்துல ஒரு ராஜகுமாரன் அவன் வேடுவர்களோட சேர்ந்து வளர்ந்து ஒரு மகர்ஷியினால அனுகிரகிக்கப்பட்டு நீ ராஜகுமாரனுடைய ராஜகுமாரன் அப்படின்லாம் சொல்லி அவன் ஐக்கியம் வந்த விடுறத பத்தி சாதிக்கிறாரு. இத மாதிரி அது ஏன் வந்தது அப்படின்னு, ஒரு சுகிருத விசேஷம், புண்ணிய விசேஷம், அந்த புண்ணியத்தினுடைய பலன் கிடைக்கிறதுன்றது. அதனால அடியர்கள் ரொம்ப பெருமை. என்ன பெருமை, அந்த சுவாமி திருப்படி சம்பந்தம், பெரிய பெரிய மகான்கள், க்ஷேம திருக்குடமை ஆண்டவன், க்ஷேமஸ்தான ஆண்டவன், இப்ப இருக்கிற ஆண்டவன், அத மாதிரி கூறு விஷயங்கள் சேர்த்திருக்கேன், அறிஞர்கள் சேர்த்திருக்கேன், இப்ப இருக்கிற ஐசிங்கர், இத மாதிரி மகான் உதவன் சுவாமி எல்லாத்தையும் சேர்த்திருக்கோம். ஆனால் இந்த காலக்ஷேமம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்ததெல்லாம் நம் ஐயாவுக்கு சுவாமி திருப்படி வார சம்பந்தம். அவரை முதல் வாட்டி அவரை சேவிச்சேன், அவருடைய கடாட்சம் பட்டது. அது ஏதோ நம்மளுடைய பெரிய புண்ணியம், அது கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் இல்ல, அந்த புண்ணியம் பண்றதுக்குதான் அது பழி சமாச்சு. அதனால சுவாமி திருப்படி சம்பந்தம் கிடைச்சது. உங்களை மாதிரி உத்தமமான பக்தாள் சிவவைஷ்ணவாள், அவளுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால எதுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி சுகிருத விசேஷம்ன்றது ஒண்ணு படிக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் இருக்கவேதான் நமக்கு ஆச்சாரியாள்கிட்ட பக்தி, பகவானிடத்தில் பக்தி, இந்த மாதிரி ஞானத்தை சம்பாதிக்கிற ஒரு ஆசை, 4 பேர்கிட்ட புத்தகம் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது இப்படிலாம் அர்த்தம். அதனால ஈஸ்வர சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா, எதிர்ச்சையா வரக்கூடிய புண்ணியத்தினுடைய பலன் அது. சுகிருதம் விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆதிமுக்கியஞ்சு சாத்விகேகி, வேஷம் இல்லாம இருக்கிறது. அது மாதிரி சாஸ்திரிகால் முன்னாடி நிக்கிறது, சாஸ்திரிகால் முன்னாடி நிக்கிறது, அது எவ்வளவு பெரிய விஷயம். சாஸ்திரிகால் கிடைக்கிறதே தர்சனாதேவ சாதவாக, சாதுக்களை சிரேஷ்டாலே போறோம், அவளை பாதுகாலே நமக்கு பாபங்கள்லாம் கழிஞ்சு விடுறதே. நித்தியப்படி எத்தனை சிவேஷமா நம்ம பாக்குறோம், எத்தனை சிவேஷமாவை கை கூக்குறோம், சேவிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஆச்சாரிய பிராப்திக்கு ஹேதுவா இருக்குது. சம்பாஷணம் அவளோட பேசுறது பாக்குறது உண்டு இல்ல, அந்த பாகவதால பாக்குறோம், சாத்விகாலான சிவவைஷ்ணவாளை பார்த்து சேர்த்து அவளோட பேசின்லாம் இருக்கும், அந்த அனுகிரகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆச்சாரியனை அடையறத்துக்கு பண்ணி வச்சிருக்கிறது, அடைய வைக்கிறது. அப்படி அடைஞ்சால்தான் நமக்கு ஞானம் வரும். அது தத்வெச்சி பிரணிபாதையின பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஜானம் ஞானினா தத்துவதர்ஷினா அப்படின்னு சுவாமி பெருமான் நமக்கு உபதேசிக்கிறார். அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற முகமாக நமக்கு எல்லாம் உபதேசிக்கிறார். தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா, இப்படி இருக்கணும் பிரணிபாதம், அப்படியே திருவடியில விழு. பெரியவாளை பார்த்தாலே வேணும்னு இருக்குது. பாகவதால பார்த்தாலே தண்டவத் பிரணமே புவி, வைஷ்ணவ வைஷ்ணவம் இருக்கா தண்டவத் பிரணமே புவி. ஆச்சாரியால பார்த்தா சேவிச்சுண்டே இருக்கணும், சேவிச்சுண்டே இருந்தாதான் அவர் போகணும்னு சொல்லணும். கிடாம்பி ஆச்சான் இவரோட போற வந்து பெருமானாரோட காவேரி முதல் நாள் ஏகாதசி, அடுத்த நாள் சவண துவாதசி, உடம்பு துஞ்சி கிடக்கிறது பெருமானாருக்கு. அவர் சேவிக்கிறது திருக்கோட்டியூர் நம்பிகளை சேவிச்சுட்டே இருக்க மணல் வெயில் மணல். திருக்கோட்டியூர் நம்பிகள் வாயை கறக்க மாட்டேன்ற, வாயை கறக்க மாட்டேன்ற. அந்த சமயத்துல கிடாம்பி ஆச்சான் செய்ய ஆரம்பிச்சுட்டார். நேற்று ஏகாதசி உபவாசம், இன்னைக்கு துவாதசி உபவாசம், சரண சிரவண துவாதசி உபவாசம், நாளைக்கு தான் பாருனே உடம்பு இப்படி மடிஞ்சு இருக்குது, இவர் போகணும்னு சொல்ல மாட்டேன்றாரு. உடனே திருக்கோட்டி இருந்தவர்கள் போரும் அப்படின்னு, ஏன்னா இத மாதிரி சிஷ்யம் இருக்கானு பாத்துட்டு இருக்கேன், நேர்தான் அவருக்கு புட்சம் சாய்க்கணும் அப்படின்னு விட்டேன். அதனாலதான் மானியம் யதீஸ்வர மகானுச சம்பிரதாயம் மடப்பள்ளி வந்த மனம் இது நம்ம சம்பிரதாயமே. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் கிட்ட அப்படி இருக்கணும், எம்பெருமானார் அப்படி சேவிக்கிறார். அவர் கிரகஸ்தர் திருக்கோட்டியர் நம்பிகள், இவரால் சன்னியாசி ஆச்சாரியரா இருந்தாக்கா சேவிக்கலாம். பொதுவா நம்ம சித்தாந்தத்துல இந்த ஒரு விஷயம் இருக்கு, தென்னாச்சாரி சம்பிரதாயத்துல அவ என்ன பண்றாருனாக்கா யாரா இருந்தாலும் சேவிச்சுடணும் பரஸ்பரம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல மேல் ஆசிரமக்காரன் கீழ் ஆசிரமத்தை சேவிக்கக்கூடாது. பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சேவிக்கலாம், கிரகஸ்தன் பிரம்மச்சாரி சேவிக்க வேண்டாம். கிரகஸ்தன் வானப்பிரசன் சேவிக்கலாம், வானப்பிரசன் கிரகஸ்தனையோ பிரம்மச்சாரியோ சேவிக்க வேண்டாம். மூணு பேரும் சன்னியாசியை சேவிக்கலாம், சன்னியாசி மூணு பேரையும் சேவிக்க வேண்டாம். ஏன்னா உத்தமாஷ்டம் மேல மேல உத்தமாஷ்டமம் அது. ஆனால் ஒரு ஆச்சாரியரா இருந்துட்டாக்க அந்த ஆச்சாரியரை சன்னியாசியா இருந்தாலும் சேவிச்சுதான் ஆகணும், கிரகஸ்தரா இருந்தா கூட அது கிரமம். அதனால இவர் சேவிச்சுட்டே இருக்கிறவர். அத்தனைக்கும் அவர் வந்து மூலமந்திர உபதேசம் திருமந்திர உபதேசம் பண்ணினவர். அவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியர், மந்திரோபதேஷ்டாவாச்சே சேவிச்சுட்டே இருக்கார் என்றமானார். அந்த மாதிரி தத்வித்தி பிரணிபாதீன அப்படின்னா அங்க எடுத்துருக்கிறது. அதனால இத மாதிரி இருந்தால் ஆச்சாரிய பிராப்திங்கிறது வருது. இது வந்து அனாதியானது இந்த கர்மான்றது. அதனால திருப்பி திருப்பி ஒரு அஜ்ஞானம் வரும், அஜ்ஞானத்தினால கர்மாவை பண்ணுவோம், கர்மாவை பண்றதுனால ஒரு வாசனை வரும், அந்த வாசனையினால திருப்பி கர்மாவை பண்றது, இப்படியே ஒரு சக்கரம் மாதிரி சுத்தின் இருப்போம். இதுதான் நம்மளுடைய ஜீவனமே. ஆனால் அதுல ஒரு ஏதோ ஒரு பல விசேஷம், அந்த பலமானது சுகத விசேஷத்தினுடைய பலன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது வேலை செஞ்சதுன்னாக்கா நமக்கு மகான்களுடைய சாநித்தியம் கிடைக்கும். மகான்களுடைய சாநித்தியம் கிடைச்சதுன்னு சொல்லுவோங்க உடனே நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதனால ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சதுனாக்க நமக்கு என்ன குறை, நமக்கு ஒரு வரையும் கிடையாது. மேல மேல மேல அது எது வரையும் போகணும்னாக்கா மோக்ஷ பரியந்தம் போயிடும். அது மோக்ஷ பரியந்தம் நம்ம கொண்டு போய் விடும். இதுதான் சதாச்சாரியின் பக்களில் சேவிக்கிறதுன்றது. நமக்கு சதாச்சாரியின் பக்களில் நம்ம சேவிச்சாதான் இது வரும். அது ஆச்சாரியன்றவா எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் வேதாந்த பரியந்தம் நமக்கு வரணும். அது வேதாந்த பரியந்தம் வரணும். அது இதுவும் இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்ல போறது. பிரதம குரு கிருபாரா அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். பிரதம குரு கிருபான்னு, பிரதம குருன்னா யாரு, எம்பெருமான். எம்பெருமானுடைய கிருபை, அந்த கிருபை வந்துருத்துனாக்கா அது கூட சூழ்நிலை எடுத்தனால்தான், அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலதான் அது வந்துருத்துனாக்க நமக்கு ஒரு குறைய வராது. எல்லாம் நமக்கு பூர்ணத்துவம் தான் வரும், பூர்ணத்துவம் தான் நமக்கு வரும். அதனால இது வந்து எவ்வளவு தூரம் போகும்னாக்க மோக்ஷ பரியந்தம் நமக்கு வரும். மோக்ஷ பரியந்தம் நமக்கு படத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரதம குரு கிருபா. அதிகரண சாராவில் சுவாமி அழகா சாதிக்கிறார், காலே துக்கோபாந்தி ஜனயதி பகவான் வியாஜ மாத்திரா வடம்பி அஞ்சலின் வியாசமான. ஒரு கைய கூப்பிடேன், ஒரு கைய கூப்பிடேன், கைய கூப்பிட்டேன்னா ஒரு வியாசம், நான் சரணம்னு ஒண்ணு சொல்லிடு, உன்னை சரணம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிடு, சேவிச்சிடு, என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு, இப்படி பண்ணிட்டேன்னாக்க அந்த வியாஜம் அத நான் ஏத்துருவேன். வியாஜ மாத்திரா வளம்பி பொற்பாளருடைய துக்கத்தை போக்குவதில் இச்சை, அதுதான் தயை அப்படிங்கிற தேசியம். யாதுக்கா பாசிகீர்ஷா பரஹித மனசா, இன்னொருத்தருக்கு நல்லது பண்ண ஆசைப்படுறான். அப்போ அவனுடைய துக்கத்தை போகிறதுல இச்சை வரணும். அவன் துக்கப்படுறத பார்த்துட்டு ஐயோ அவன் கஷ்டப்படுறான்னு நம்ம ஆயிரத்தினால பிரயோஜனம் இல்லை. அவன் துக்கப்படுறத பார்த்துட்டு அவன் துக்கத்தை போக்கடிக்கிறதுல இச்சை வரணும். அது அவன் துக்கத்தை போக்கடிக்கிறதுல இச்சை வரணும். அதுக்கு பேர் தான் தயைன்னு பேர். அது சைவ தஸ்யானுகம்பா தத்தே தேகாதி யோகம், உடம்பு இந்திரியம் பிராணம் அதெல்லாம் சேர்த்து விடுவே பெருமாள் நமக்கு. எதுக்குன்னு நமக்கு அசேதன பிராயமா இருக்கும் பிரளய தத்துவம். இந்த மாதிரி நமக்கு அதை கொடுத்தேன்னாக்க நம்மளால ஞானத்தை சம்பாரிச்சிக்க முடியுமோ இல்லையோ? ஏன்னா உடம்பு இந்திரியம் பிராணன் இதெல்லாம் இருந்தாதான் ஞானத்தை சம்பாரிச்சிக்க முடியும். அதனால தத்தே தேகாதி யோகம் திசதிச்ச நியமம் வேதத்தை கொடுக்கிறாரு நமக்கு. பக்தி வேதாந்த சாரம் பெருமாளே உபதேசம் பண்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் பிரவக்தா சந்திரசாமர்த்த பஞ்சராத்திரஸ்ய எஸ்வயம் அப்படின்லாம் சாய்க்கிறது. கமப்பியாத்யம் குரும் வந்தே அப்படின்னு சாய்க்கிறார். கமப்பியாத்யம் குரும் வந்தே, ஏன்னா அவன் தான் முதல் குரு இல்லையா? அதனால பக்தி வேதாந்த சாரம். அதனால எந்த ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்ணாலும் அவசியமல் தான், பெருமாளுடைய அம்சம் தான். இது சுவாமி தேசிகன் குரு பரம்பரா சாரத்துல அற்புதமா சாதிச்சுட்டார். நமக்கு ஆச்சாரியர் சொன்னாலே பெருமாள் தான். எஸ்யாசு பஜதே கதாசித் அஜக பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவாத்மனசமு தாராய நாராயணா அப்படிங்கிற அதாவது பெருமாளுக்கே கஷ்டம் போயிடுத்தான். இவெல்லாம் வந்து பாவம் பண்ணிட்டே இருக்காளே, அப்ப வந்து அசுரர்கள் ராட்சசர்கள் அவள்லாம் இருந்தா, அசுரர்கள் ராட்சசர்கள் அவள்லாம் அப்ப இருந்தா, அவள்லாம் அடிக்கிறதுக்கு பெருமாள் சஸ்திர பாணியா எழுந்துருளிட்ட, சஸ்திர பாணியா எழுந்துருளி எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டார். சோகமா போயிடுத்து, ஏன்னா அது ரஜோகுணத்தை தான் எடுத்தது. ரஜோகுணத்தை அழிக்கணும், அதுக்கு சஸ்திரபாணி ஆயுத பாணியா வந்து பெருமாள் அடிச்சுட்டார். ஆனா இப்ப தமோ குணம், தமோ குணத்தை ஆயுதத்தினால தள்ள முடியாது, அதை ஞானத்தினாலதான் தள்ள முடியும். தமோ குணத்தை ஞானத்தினாலதான் தள்ள முடியும், ஆயுதத்தினால தள்ளவே முடியாது. அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, எஸ்யாசு பஜதே கதாச்சித் அஜகத் பூமாஸ்வயம் பூமிகம் ஆச்சாரிய வேஷம் தரிச்சுட்டானா, அஜகத் பூமாஸ்வயம் பூமிகம் தன்னுடைய ரூபத்தை விடல, குணங்களை விடல, சுரூபத்தை விடல, எதையுமே விடல, எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டு பெருமாள் ஆச்சாரியனாக. ஏன் அப்படின்னா மக்னானாம் பவினாம், பவினாம் சம்சாரிகள் இவன் எல்லாம் மக்னானம் முழுகி போயிருக்கா, எங்க பவார்னோ சம்சார சாகரத்துல முழுகி போயிருக்காபா. அப்படிப்பட்டவாள சமுத்தாராய நாராயணா, சமுத்தாராய அவளை தூக்கி விடணுமா, அதுக்கோசரம் நாராயணன் சமுத்தாரணம் பண்றதுக்கோசரம் இத மாதிரி ஆச்சாரிய வேஷத்தை போட்டுட்டான். கருணி துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரம் தரது ஜெயேஷு கிண்ணா. கவச்சாயிதயாத்வயைவசாங்கி விஜயஸ்தானமுபாஸ்ருதோ பிரஷாத்ரிம். விஜயஸ்தானம், பெருமான் வந்து திருவேங்கடமுடையான் திருவேங்கட மலையில மேலே ஏறி நின்று இருக்க, ஏன் தெரியுமோ, யார் ஜெயிக்கிறவாளோ அவதான மேல நிற்பா. விஜயஸ்தானமா போயிடுத்தான் திருவேங்கட மாமலை, அது மேல நீ ஏறி நின்றுட்டான். ஏன் அப்படின்னா, அப்ப வந்து அப்ப சொன்ன பாருங்க, சஸ்திரபாணியா ஜெயித்தான், இப்ப சஸ்திரபாணியா ஜெயிக்க முடியல, என் பாபங்களுக்கெல்லாம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால கவசாயிதையா தெய்வ சாந்தி. அம்மா தயாதேவியே, ஆச்சாரியன்கிறதே தயைதான், தயை இருக்கவேதான் ஆச்சாரியனா வேஷம் எடுத்துக்கிறான் பெருமாள். ஆச்சாரிய வேஷம் வர்றது காரணம்னா தயை தான், அதனால தயைங்கிற ஆச்சாரிய வேஷத்தை எடுத்துட்டான். அதனால உபதேசம் பண்ணினான், உபதேசம் பண்ணவே நாங்க எல்லாம் பாபத்தை விட்டுட்டோம், பாபத்தை விட்டுட்டு பெருமாள் சரணடைஞ்சிட்டோம். அவன் எப்படி காமிக்கிறான், கைய பாருங்க, பெருமாள் வலது திருக்கரம் தன்னுடைய திருவடியை காமிக்கும், இடது திருக்கரமும் தன் இடுப்ப காமிக்கும். திருவேங்கட முறையான் என்ன அர்த்தம், என் திருவடியில சரணடைஞ்சிடு, சரணடைஞ்சிட்டாக்க உனக்கு சம்சார சாகனம் என்ன ஆயிடும், இடுப்பளவு ஆயிடும், சுலபமா கடந்துள்ளான் அப்படின்னு காமிக்கிறான் திருவேங்கட முறையான். அதனால விஜயஸ்தான முபாஸ்ருதோ பிரஷாத்ரி, அதனால ஆச்சாரிய வேஷம் போட்டுட்டுதான் எழுந்தவுடனும், அதனால எந்த ஆச்சாரியராக இருந்தாலும் பெருமாள் தான் தெரிஞ்சுக்கோங்க. அது ஐசிங்கரோ ஆண்டவனோ அல்லது கரகால சுவாமியோ சயமாச்சாரியாலோ தோன்றைய சுவாமியோ யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு அவ ஆச்சாரியர்கள் பகவான், ஆச்சாரியர்னா பெருமாள் எழுந்தொழிக்க. ஆராணின்றே பாப்பானா ஆச்சாரியன் கிட்ட கீழே வந்துருல, ஆச்சாரியன் தொடர்ந்து எல்லாரும் சொல்லலாம், ஆனால் ஆச்சாரியன் தப்பு பண்ண மாட்டே, எங்க ஆச்சாரியன் எது பண்ணாலும் சரியாகத்தான் இருக்கும், அந்த விசுவாசத்தினாலதான் சேவிக்கணும் சுவாமியே ஆச்சாரியாலேயே. அதனால அப்படிப்பட்டவர் பக்தி வேதாந்த சாரம், கடைசியில நிச்சயம் ஆனந்த யோகம், நிருபதி சமையே சவுதி பும்சாம் தையவன் சாதிக்கிறார் மோட்சதையில நிசீத ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தத்தை நமக்கு சேர்த்து விடுறான் பகவான், உற்பத்தி பண்றான், உண்டு பண்றான், கிரகிக்கிறான். இதுதான் பிரதம குரு கிருபா, கொஞ்ச நஞ்சம் இல்ல, பேர்பட்ட கருணை இது. ஆரம்பிச்சதுலேருந்து வரும் கை கூப்பத எதிர்பார்க்கணும், அஞ்சலின் யாஜமான கரகமலையோகோ அஞ்சலின் யாஜமான, நீ பிச்சை எடுக்கிறான், நான் கைய கூப்பிடேன், என்ன பார்த்து கைய கூப்பிடேன், நீ கைய கூப்பிட்டேன்னாக்கா நான் எல்லாம் பண்ணிடுவனே, நான் காத்துன்னு இருக்கனே உங்களுக்கு கோசரம், உங்களுக்கு கோசரம்னால நான் அவதாரம் எடுக்கிறேன். ஒன்பதாவது அத்தியாயத்தை சொல்றேன் பெருமாள் கீதையில, ஐயோ நான் இப்படி பிறக்கிறேன், அவதாரம் எடுக்கிறேன், எடுத்தா கூட எல்லாரும் என்ன நினைக்கிறா தெரியுமோ, சாதாரண பத்தோட ஒண்ணு பதினொன்னா தான் என்ன பாக்குறா, யாருமே என் சுரூபத்தை தெரிஞ்சுக்கலையே, நான் எது போது நான் அவதரிச்சேன் அதையும் தெரிஞ்சுக்கல, எதுவும் தெரிஞ்சிக்காம என்ன வந்து சேவிக்க மாட்டேன்றா, சரணாகிதி அடைய மாட்டேன்றா, நான் வந்து திமுக பிடிச்ச அலையில நான் சொல்றேன், அவளுக்கு உதவி சீக்கிறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் பண்ணி அவ கூட இப்படி இருக்காளே. அர்ஜுனனுக்கு 18 அத்தியாய உபதேசம் பண்ணார், எல்லாம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு, அப்புறம் யுத்தம் 14 நாளோ 15 நாளோ அப்படி பண்ணி சுட்டு போடுறான், அவதான் ஏடுறது அபிமன்யு வதம் ஆனதுன்னு அர்ஜுனன் உழுந்து விழுந்து அழுந்தானோ, விழுந்து விழுந்து அழிச்ச பெருமாள் அப்புறம் உழுந்து விழுந்து அவர் எழுது, அர்ஜுனா நீ எது கேளு, என் புள்ள போயிட்டான்னு, கிருஷ்ணா நீ எது கேளு, 18 அத்தியாயமும் வீணா போட்டு இவ்வளவு உபதேசம் பண்ணு, இப்படி அழகா நீனு அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுட்டேனா. எல்லாருக்குமே இப்படிதானே இருக்கு, லௌகிக விஷயம் ஆமுஷ்மிக விஷயம் அதுதான், மோக்ஷ விஷயத்திலையோ பகவத் விஷயத்திலையோ யாருக்கும் அல்லையே, அதனால பெருமாள் கஷ்டப்படுறது, இப்படிலாம் இருக்காளே வாழ்லாம் அப்படின்றது. ஆகையினால பிரதம குரு கிருபா, அவன் அப்படி அனுகிரகிக்கிறது சித்தமா இருக்கான், அப்படி சித்தமா இருக்கிற எம்பெருமான் கிட்ட நாம எப்படி இருக்கணும், அதனால இதுதான் நமக்கு வந்து எவ்வளவோ பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அதனுடைய பலன் வந்து புண்ணிய குலம்னா ஏதோ ஒண்ணும் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது வந்ததுன்னாக்க நமக்கு நல்லதை உண்டு பண்ணும். ஒரு ஆச்சாரியனை அடைய வைப்போம். ஆச்சாரியனை அடைஞ்சிட்டாக்க அவர் ஞானத்தை போதிப்பார், ஞானத்தை உபதேசிச்சு அவரை நல்ல நிலைக்கு கொண்டு போவார், உபாயத்தை அனுஷ்டிக்க வைப்பார். அனுஷ்டிக்க வச்சாக்க அதுக்கப்புறம் நமக்கு மேல மேல மேல மோட்ச பரியந்தம் வந்துடும். அது அதுவும் எப்படின்னாக்கா எல்லாரும் ஒத்துண்டு இருக்கா, எல்லா சித்தாந்தத்திலையும் இந்த இதை ஒத்துண்டுதான் ஆகணும். கர்ம தத்துவம் இருக்கு பாருங்க, இந்த கர்ம தத்துவத்தை எல்லாரும் அங்கீகரிக்கணும். இந்த கர்மா இருக்கிறது உண்மை, பாபம் இருக்கிறதும் உண்மை, புண்ணியம் இருக்கிறதும் உண்மை. அந்த புண்ணியம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அது பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கச்ச பக்குவத்தை செய்யல, நமக்கு இத மாதிரி நல்லது வருது. அது அந்த ஏன்னாக்க ஏற்கனவே சொல்லிட்டோம், தேகமே ஆத்மா இல்ல, இந்திரியமே ஆத்மா இல்ல, மனசே ஆத்மா இல்ல, இதெல்லாம் காட்டிலும் லட்சணமானவன் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறதுனாலதான் புனர்ஜென்மான்றது நமக்கு வருது. இந்த கர்மாவெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு புனர்ஜென்மாவும் வருது. எத்தனை ஜென்மாக்கள், நிறைய ஜென்மாக்கள் வருது. அது இந்த ஜென்மாக்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுல அந்த புண்ணிய பலன் சொன்னவன் கர்ம பலன் வந்து பக்குவத்தை செய்யற கொடுக்கறதுன்னு, அதுவும் பலவிதம் இருக்கும், பலவிதம். ஆனால் இந்த ஆச்சாரியனை அடைந்து உபதேசம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. அதுவும் சில பகவத் கிருபா இருக்கணும். அதுல மாதிரி அந்த மாதிரி இருந்தாதான் வரும், அந்த மாதிரி ஒரு புண்ணியமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது எது எப்படிப்பட்டது யாருக்கும் தெரியாது. சர்வேஸ்வரனுக்கு ஒண்டிதான் அது தெரியும், சர்வேஸ்வரனுக்கு ஒண்டிதான் தெரியும். அந்த மாதிரி வந்ததுன்னாக்க பலவிதமான கர்மாக்கள், அதுல ஏதோ ஒரு சுகிருத விசேஷம், அந்த சுகிருத விசேஷத்தினுடைய லேசம் உண்டு, அது பக்குவதையை அடைஞ்சதுனாக்க அப்ப இவனுக்கு பகவானுடைய கருணை கிடைச்சி ஆச்சாரிய சம்பந்தமும் கிடைச்சி அதுக்கப்புறம் வரிசையா நல்லது வர ஆரம்பிச்சது. இது கூட எப்படின்னாக்க நம்மளுடைய புண்ணியம், அந்த புண்ணியத்தினால நமக்கு ஒரு நல்லது வருது. அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை நினைக்கிறோம், ஆச்சாரியாவை நினைக்கிறோம், சேவிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அந்த சமயத்துல பெருமாளுக்கே வரதாம் யமேவ ஏஷ வருணதே தேன லப்யா அப்படின்னு ஒத்த பக்தி பண்ண ஆரம்பிச்சான். அந்த பக்தி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதனால அவனுக்கு பிரீதி உண்டாகிறது. பகவானுக்கு பிரீதி உண்டாச்சுன்னா அவன் வரிப்பான். அப்படி வரிச்சான்னாக்க அவனுக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிற எல்லா அனுகிரகத்தையும் பண்ற. இது நாம சொல்லல, கடோபுரன் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு நமக்கு. அது மாதிரி முண்டகோபுரன் அந்த வார்த்தையை சொல்றது. அது இதுல கூட சரி எல்லாருக்கும் அந்த மாதிரி வருமா அப்படின்னா எல்லாருக்கும் வராது, அது எல்லாருக்குமே வராது. இது வந்து சுலபமா எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியே வந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாளா, எத்தனையோ பேர் காலக்ஷேபம் பண்றா, எத்தனையோ பேர் காலக்ஷேபம் சாதிக்கிறா, ஆனா அத்தனை சிவ வைஷ்ணவனும் போய் கேட்டு இருக்காளா, அத்தனை சிவ வைஷ்ணவனும் போய் காலக்ஷேபம் சாய்க்கிற காலக்ஷேபம் சாய்க்கிறேன்னு வந்து உட்காந்து கேட்பாளா, எல்லாரும் கேட்கறது இல்லையே. ஏன்னா அது அது அவளுக்கு வரணும் அந்த எண்ணம். அந்த மாதிரி காலக்ஷேபம் பண்ணவ அத்தனை பேரும் தான் வந்து உபாயத்தை அனுஷ்டிக்கணும். ஒரு பெரிய முகம், அந்த சுவாமி தனக்கு சமம் யாருமே இல்லையே ஆச்சாரியால் அப்படி இருக்கச்சே நாம வந்து எப்படி யாருக்கு போய் உபாயம் தனப்பிக்கிறது அப்படின்னுட்டு கிட்ட எந்த ஆச்சாரியும் பரணியா தான் படிக்கா பண்ற. அப்புறம் கோழியானந்த சுவாமி எழுந்து வழி நேரம், அந்த கோழியானந்த சுவாமிய முதல் நாள் வந்து அவர்கிட்ட பேசிட்டு போனார், பேசிட்டு போனார். அடுத்த நாள் வந்த அதுக்கு அடுத்த நாள் குடும்பத்தோட சேவிச்ச, அதுக்கப்புறம் தன் குடும்பத்தோட பரணியாக போயிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஆச்சாரியாள்னு பார்த்தாக்கா அவ சர்வஜ்ஞாலாவே தெரியவா. அதே எஞ்ஞானம் முன்ஞானம் அப்படின்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த இந்த இது வராது. ஐயோ அவளுடைய ஞானத்தை பத்தி வராது, பர்சனாலிட்டி அப்படிதான் பார்ப்போம். அந்த வெக்கித்தம் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அதே ஆச்சாரியம் ரூபமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல சேவிக்கணும்னு தான் தோணும், சேவிக்கணும்னு தான் தோணும். அவ என்ன சொல்றாளோ அது அத்தனையுமே இதுல சொல்ற வேகேந்திர சன்னிதியில யோ யோ ஜல்பா ச மந்திரஹ அப்படிங்கிற வேகேந்திர சன்னிதியில இந்த வாக்கியம், ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எதை உளறினா கூட அது வந்து மந்திரம் தான். அது அவர் உளர மாட்டார், அவர் அவர் வாயை திறந்தாலே திருமண நாமாக்கள் தானே வரும். அதனால அதெல்லாம் மந்திரம் தான், அதெல்லாம் மந்திரம் தான். அது அப்படி மந்திரங்களா இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் ஏத்துக்கணும். இது ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கே அப்படின்னாக்கா ஒரு ஆச்சாரியருக்கு எப்படி இருக்கும், அவர் என்ன சொன்னாலும் நமக்கு உபதேசம் தான், அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதனால இந்த கிரமத்துல முதல்ல நம்மளுடைய பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அது அனாதியா இருக்கு. அனாதியா இருக்கிறதுனால அஞ்ஞானம் அதாவது அவித்யா, அதுக்கப்புறம் இந்த கர்மா வாசனை, இது சக்கரம் அப்படியே சுத்திட்டே இருக்குது. அதுல ஏதோ ஒரு புண்ணிய விசேஷம் வேலை செய்யறது, அந்த வேலை செஞ்சதுனால பகவானுடைய கடாட்சம் நம்ம பேர்ல படுறது, அவனுடைய கருணை நம்ம பேர்ல படுறது. அதனால ஒரு ஆச்சாரியரை நாம அடைகிறோம், ஆச்சாரியரை அடைஞ்சா அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறோம். உபதேசம் வாங்கின்றோம்னாக்கா அப்ப நமக்கு ஐஸ்வர்யமே கிடைக்கிறது. எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், முக்த ஐஸ்வர்யமே கிடைக்கிறது. அது நிதி நமக்கு, அதுதான் புரையல். அது கிடைச்சிருந்தாக்க வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பக்தன் இவன் எப்பொழுதும் வரமாட்டான், எப்பவாவது தான் கிடைப்பான். யாராவது ஒத்தர்தான், அவனா பெரிய சபைக்கினாவே இருப்பான், பண்டிதனாவே இருப்பான். ஆனால் இந்த மோட்ச அதிகாரிகளா அவ யாருமே இருக்கிறது இல்ல, ரொம்ப விரலா. பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிற நாம சொல்லல, பெருமாள் சொல்ற மனுஷியானாம் சஹசிரேஷோ கஷ்டித் யததி சித்தையே. மனுஷியால ஆயிரம் பேர்ல ஒத்தந்தான் எவனோ ஒத்தந்தான் சித்தி வேணும்னு பிரயத்தனப்படுவான். யததாம் அபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா அப்படிங்கிறான். யததாமபி பிரயத்தனப்படுறாளே, இந்த மாதிரி இது பண்றாள் இல்லையோ, இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்றதெல்லாம் இருக்காளே, எல்லாரும் பண்றது இல்ல. அப்படி பண்ணினா கூட இந்திரிய நிகிரகம்லாம் பண்ண பாக்குறா பாருங்க, அதுல கூட யாரோ ஒத்தன்தான் என்ன தத்துவமா தெரிஞ்சுக்கிறான், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பகவான தெரிஞ்சுக்கிறானா, எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. அங்க எப்பிரமான சாய்க்கிறார், கச்சி தேவ யதேஷ்வேவ கச்சி தேவ சாமான்யதா சித்தோ பவதி தேஷ்வபி கச்சி தேவ தத்வத சித்தோ பவதி. மூணு வாக்கியம் அது பிரிச்சுட்டார் பாஷ்யக்காரர். அதாவது எவனோ ஒருத்தந்தான் நியமனம் பண்ணுவான், இந்திரியங்கள்லாம் நியமனம் பண்ணி பிரயத்தனப்பட்டு பெருமாள தெரிஞ்சு சித்திக்கோதன் பிரயத்தனப்படுவான். அதுல கூட பொதுவாக சித்தி அடைஞ்சவன் எவனோ ஒத்தந்தான், அதுலயும் பெருமாள எதாவத்தால் அறிஞ்சிக்கிறவன் அப்படிங்கிறது யாரோ ஒத்தந்தான், யாரோ ஒத்தந்தான். அதனால எல்லாருக்கும் வரதில்லது. அதனால நிறைய பேர் பண்டிதால் இருக்கலாம், எல்லா பண்டிதாலும் தத்துவஞானத்தோட கூடினவாள். நம்மளே பார்த்துட்டு இருக்குமே, எங்களை வரலாம் இருக்கோ அல்ல பாருங்களேன், அங்கெல்லாம் ரோடு நல்லா படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் பேரு. ஆனா என்ன அர்த்தம், எங்க போனாலும் எவ்வளவு சம்பாவனை பண்ணா என் பத்தி போறது, எங்க போனாலும் பணம், அந்த சிந்தனையில தான் எங்களுக்கு எல்லாம் பத்தி போறது. திருவேந்தூரம் போயிருந்தேன், புஷ்பா மாமி, கீதா மாமி, வேதா மாமி, பூமா மாமி, எவ்வளவு பேரு அவாவா, நாங்கெல்லாம் போய் சார்ஜ் வாங்கிட்டு வந்துட்டேன், சம்பாவனை வாங்கிட்டு வந்துட்டேன். அடையெல்லாம் அதே எனக்கெல்லாம் அவளுக்கு ஒரு இச்சா இவாக்கு ஒரு இச்சான்னு பெரும் வாரு. எவ்வளவு மட்டமான புத்தி அடையன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி எவ்வளவு பக்தன், எவ்வளவு பக்தா பெருமாளே ஒரு நிமிஷம் சேவிக்க மாட்டோமா, பெருமாளே கிட்ட போக மாட்டோமா, அப்படி மூணு நாள் தங்கினா மூணு நாளும் மூணு இடத்துக்கு ஒரு போயிட்டு வாழ்லானும் போய் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு ஓடுறா. ஆகாரத்துக்கு கிடைக்கிறது சாப்பிட்டுக்கலாம் சுவாமி, ஏதோ கோயில் நம்ம சன்னதிலாம் வயிற்ற ருப்பி அனுப்பிச்சுடுறா அது போரும் அப்படிங்கிறா கீதா மாமி கிட்ட. உப்பாமாம அதையே சொல்றா, உப்பாமாம யாருமே ஆகாரத்தை பத்தி கவலையே பண்ணல, ஏதோ ஒரு வேலை சாப்பிடுறது அவ்வளவுதான் அலையினவே அலைஞ்சாங்க பெருமாள் சேவை தான் அலையிடும் அப்படின்னு போறா. எப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் வருதா, பெரிய பண்டிகனா இருக்கலாம் ஆனால் அவளுக்கு இந்த சத்தம் வரல. எங்க போனாலும் நான் பக்கத்துல இருந்த பத்தியா அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கையும். முன்னாடி போய் நான் நிக்கிறேன், அவர் சம்பாவனை எனக்கு பண்ண அந்த சுவாமி எனக்கு சாலை பத்தினார், எனக்கு சாலை பத்தினாலே அதனாலதான் நான் சொல்லுவேன். இப்படிதான் பத்தி போறதை தவிர்த்து எல்லாருக்கும் நான் உபாயத்தை நட்டிச்சிருக்கேன், பேர்பட்ட உத்தம ஆச்சாரியர் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவா இவ்வாறுலாம் சேவித்தனே அப்படின்னு நான் தோணித்து அரியன் நீச்சமானவன் நான் தன்னடக்கத்தினால்தான் சொல்லல, எல்லாம் அவ்வளவுதான் எல்லாருமே. ஆகையினால பெருமாள் சொல்ற இந்த வார்த்தைய எல்லாரும் பண்டிதாள் பண்டிதாளா இருக்கலாம் ஆனால் தத்துவஞானம்ன்றது எல்லாருக்கும் வரலையே, எல்லாருக்கும் வரலையே. இவ்வளவு தூரம் நான் இறங்கி வரனே, எல்லாரும் எவனா ஒருத்தன் சேவிச்சுட்டு உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைய மாட்டானா, நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க நான் அவதாரம் பாக்கிறேன், அவதாரம் பண்றதே அதானே சொல்றேன் அந்த விஷயம் ராமாயணத்துல வருமே. எந்த ரா எஸ் ராமம் ந பஷ்யத்து எந்த ராமோ ந பஷ்யதி தாவி தாவு போ கர்ஹித உலோகே. யாரு ராமனை பார்க்கலையோ, யாரை ராமன் பார்க்கலையோ, ராமனை பார்க்காதவா ராமன் பார்க்காது, ராமன் யார பார்க்கலையோ யாரு ராமனை பார்க்கலையோ அவ ரெண்டு பேருமே நிந்திக்கப்படுறாளாம் வெறுக்கப்படுறாளாம். ஐயோ அவன் அவதரிச்சு வந்திருக்கானே உள்ள ஒரு சந்தனம் எடுத்துன்னு வர்றவோ கூணியவோ சந்தன் கம்சனம் கொடுக்கிறவோ எனக்கு கூட அப்படின்னு பெருமாள் அள்ளி கொடுத்துட்டா. உடனே பெருமாள் என்ன பண்ண அப்படியே அவருடைய கால் கட்ட வரல தன் காலால் அழுத்தின்ற அப்படி பிடிச்சி ஒரு எழு எழுத்த கூண் போய் எடுத்து அப்சரஸ் மாதிரி ஆயிட்டா. பத்தோட ஒண்ணு பையன் அவளைக்கு ஞாபகம் போட்டார் பெருமாள் என்ன அழகா இருக்குது அவோ அது மாதிரி மாலாக்காரன் ஆனால் செலவக்காரன் கம்சனுக்கு துணியை கொடுனாக்கா அடிக்கவே வந்துட்டான் பெருமாள். அவன் புத்தி எப்படி இவ புத்தி எப்படி கம்சனுக்கோ இவ மீது எத்தனையோ எத்தனையோ பேரு இவன் ராட்சசன் சிசுபாலன் படிச்சவா தானே சத்திரியால் தானே அத்தியனம் பண்ணவா தானே அவளுக்கு சாஸ்திரம் தெரியாதான ஆனாலும் தேசத்துல மாட்டின்னு முடிச்சா அவளுக்கு தெரியல வந்திருக்கிறவன் யாரு அப்படின்னு தெரியலையே. அதனால இந்த மாதிரி வர்றதுன்றது பெரிய பாக்கியம், இது பெரிய பாக்கியம், அது வந்து எல்லாருக்கும் வராது. அது அதனால பெருமாளே இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிற இந்த ஸ்லோகத்திலேயே சொல்ற தேசிகன் கஷ்டித்து விபஷ்டித்து யுத்தம் கதாச்சித்து அப்படின்லாம் சாதிக்கிறார் சுவாமி. ஏன்னாக்கா எவனோ ஒருத்தனுக்கு தான் இந்த எண்ணம் வரும், எல்லாருக்கும் வராது, அது எல்லாருக்கும் வரவே வராது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனம் சம்சாரி அவனுக்கும் இந்த மாதிரி புண்ணியங்கள் வேலை செய்யறது. புண்ணியங்கள்லாம் வேலை செஞ்சதுனாக்க நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, பகவானுடைய கருணையும் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சிருந்தா நமக்கு எதுதான் கிடைக்காது, எதுதான் கிடைக்காது, எல்லாம் கிடைச்சிடும். அதனாலதான் சுவாமி வந்து ஆச்சாரியாவை பத்தி சொல்லும் பொழுது உத்தர கட்சி ஆச்சாரத்தை ஒரு விஷயம் சொல்ற, மனோவாக்காயங்களால நம்ம பண்ணக்கூடாதது எது அப்படின்னாக்கா ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை மறக்கவே கூடாது. எப்பொழுதும் மனசால நினைச்சிட்டு இருக்கணும், வாக்கால சொல்லிட்டு இருக்கணும், சுவாமி ஆச்சாரியன் எனக்கு அனுப்பிச்சேரே அப்படின்னு. அத மாதிரி காயத்தினால உடம்புனால எப்பொழுதும் சுசுரூடம் நின்று இருக்கணும், எப்ப எப்பொழுதும் பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஆச்சாரியர்களை சேவிச்சுட்டு இருக்கணும். இதுதான் நம்ம சுரூபம். ஏன்னா அத மாதிரி இருந்தாதான் நமக்கு வரும் ஞானம். குரு பிரகாசியே தீமான் மந்திரம் யத்னேன கோப்பையே அப்பிரகாச பிரகாசாபியாம் ஸ்ரீயேதே சம்பத் ஆயுஷி. சம்பத் ஐஸ்வர்யம் போயிடும், ஆயுஷும் போயிடும். ஏன் ஆயுஷ் போனா கஷ்டப்படணுமான்னு, ஆமா இந்த ஜென்மாவிலேயே நான் இந்த சம்சாரத்தை முடிச்சிடணும், அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார் ஆச்சாரியர். அப்படிப்பட்டவரை நான் வந்து என்னைக்கும் மறக்க கூடாது. அதனால குருவே எப்பொழுதும் ஆச்சாரியரை எல்லார்ட்டையும் பெருமைப்படுத்தணும். அந்த மாதிரி அவருக்குள்ள மந்திரத்தை என்னைக்கும் ரகசியமா வச்சுக்கணும், அவருடைய அனுமதி இல்லாம எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது. இந்த கிரமம் வச்சுக்கணும். அதனால இந்த ஸ்லோகத்தினால இவனுடைய முமுக்ஷா, முமுக்ஷான்னாக்க மோக்ஷத்துல விருப்பம், அது எப்படி உண்டாகும் அப்படிங்கறதுல ஒரு ஆச்சாரியர், அது எப்படிப்பட்ட ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியர் பிரதமாச்சாரியன், பிரதமாச்சாரியனான எந்திரமாண்டேந்து நமக்கு இப்ப கிடைச்ச ஆச்சாரியர்கள் பர்யந்தம் எல்லாரையும் பத்தி சொல்றது. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்ம பண்ண சுகத வேடத்தினுடைய பரிபாக்கம், அதனுடைய பக்குவதை, அதனாலதான் வரும் அப்படின்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் சுவாமி. இது பாருங்க, கர்மா வித்யா சக்ரே பிரதி புருஷமிக அநாதி சித்திர பிரவாகே தத்தற்காலே விபக்தி பவதி ஹி விவிதா சர்வ சித்தாந்த சித்தா தல்லப்த ஸ்வாபகாஷ பிரதம குரு கிருபா கிருஷ்யமானஹ கதாசித் முக்தைஷ்வர்யாந்த சம்பன்னிதிரபி பவிதா கஷ்டிதித்தம் விபஸ்தித். இஹ இந்த சம்சாரமாகிற சம்சாரம் இது, அந்த சம்சாரத்துல அதுல எப்படி இருக்குது, கர்ம அவித்யாதி சக்கரே. அவித்யன்னா அஜ்ஞானம், கர்மா அஜ்ஞானம், அதுல அந்த ஆதி இருக்கு, ஆதி சப்தம் இருக்கு, அதனால வாசனையை கிரகிச்சுக்கணும்ன்ற வாசனை. அதுக்கப்புறம் ருச்சி வந்துடுறது, அதனால பிரகிருதி சம்பந்தம் வருது. இது ஒரு சுழல் மாதிரி, இது ஆவர்த்தம். அதாவது கர்மா, கர்மாவனால நமக்கு அஜ்ஞானம் வருது, அதனால பழைய வாசனை என்னென்ன தப்பு பண்ணணுமோ அதப்பெல்லாம் பண்ண சொல்றது, அதனால ருச்சி வருது, இந்த விஷய சுகத்துல ருச்சி, அதனால பிரகிருதி சம்பந்தம் வந்து போகுது. பிரகிருதி சம்பந்தம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனால மீண்டது ரொம்ப கஷ்டம். அதனால இது ஒரு சுழல், இந்த சுழல் நம்ம மாட்டின்ட்டான். அப்படி இருக்கச்ச பிரதி புருஷம், பிரதி புருஷன் ஒவ்வொருத்தருமே இப்படிதானே லோகத்துல எல்லாருமே, யாரு சந்தோஷமா இருக்கா? இன்னைக்கு பார்த்தேன் பேஸ்புக்ல ஒருத்தன் சொல்றான், உன்ன மாதிரி நான் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எப்படி இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன்னு யாரு சொன்னா அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் பெருமாள் அவாவாளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் சுகம் இருக்கு. இந்த சுகம் அப்படின்றது கூட இந்த இதுலயே பின்னாடி சொல்ல போற, இதெல்லாம் விஷ ஒரு சொட்டு விஷத்தை தேன் அதை கொண்டு நம்ம கொடுத்தாக்க அந்த தேன் இனிப்பாவா இருக்கும், அது இனிப்பா தான் இருக்கும், ஆனா உடம்பு கெடுத்தது தானே. அந்த மாதிரி சம்சார சுகம் சாதிக்க போற பின்னாடி. அதனால அனாதி சித்திர பிரவாகைய சக்தி, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அனாதியா இது வந்து பரஸ்பர விலட்சணம் இருக்குது. ஒரே தப்பு பண்றோம், நானும் ஒரு தப்பு பண்றேன், என்ன மாதிரி இருக்கும் இன்னொருத்தனும் அதே தப்பு பண்றான், ஆனால் ரெண்டு பேர் தப்புக்கும் ஒரு விலட்சணம் இருக்கு, வேறுபாடு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி பலனும் ஒரு மாதிரி இருக்கிறது. அதனால இந்த கர்ம பிரவாகம் அது பாட்டுக்கு இருந்துட்டேதான் இருக்கு, ஆனால் தத்தற்காலே அந்தந்த காலத்துல, அதாவது அந்தந்த கர்மாவுக்கு பக்குவதை வந்து பாருங்க அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி விவிதா விபக்தி, அநேக விதமான பக்குவதை இருக்கு. பக்குவதை பலனை கொடுக்கற நிலை தசை, அதாவது நம்ம எவ்வளவோ புண்ணியங்கள் பண்றக்கலாம், எவ்வளவோ பாபங்கள் பண்றக்கலாம், அவைகள் தான் பலனை கொடுக்கறது. அந்த பலனை கொடுக்கறதுல கூட எல்லாருக்கும் எல்லா சித்தாந்தியும் அந்த ஒத்தன் இருக்கா, அது வேறு வேறு விதமான பலனை கொடுக்கும். அது சர்வ சித்தாந்த சித்தாகி பகுதி, எல்லா சித்தாந்திகளுமே அதை அங்கீகரிச்சிருக்கா, எல்லாரும் ஒத்தன் இருக்கா. இதுக்கு முன்னாடியே 9வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம் ஞாபகம், எல்லா சித்தாந்திகளும் ஒத்தன் இருக்கா. என்ன சர்வதந்திரா விஜிதான் வரும், அதாவது எல்லாருமே ஒத்துன் இருக்கா. என்ன ஒத்துன் இருக்கா அப்படின்னாக்கா, அவா பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் இருந்து பாருங்கோ, அதுக்கேத்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். இந்த கர்மா பிலாசபியை யாராலையுமே தள்ள முடியாது, யாராலையுமே தள்ளவே முடியாது. இது அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அங்கீகரி அதான் 8வது ஸ்லோகம், சித்திரை கர்ம பிரவாகி எத்தனை விஷமதா சர்வதந்திரா விஜிதா. எத்தனை விஷமதா, நம்ம பிரயத்தனம் பண்றோமே அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரயத்தனம் பண்றோம். அந்த பிரயத்தனம் படிக்கிறதுன்றது கூட தெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாரும் வச்சுருக்கா சர்வதந்திரா விஜிதா, ஏன்னா அவருடைய கர்ம பிரவாகம் தான், அதனால எல்லாரும் வச்சுருக்கா. சர்வ சித்தாந்த சித்தா பகுதி, அனைத்து சார்பாக ஒண்டிதான் ஒத்துக்கலாது, சார்பாக தான், ஏன்னா உடம்பே ஆத்மான்றான், அதனால அவங்க ஒண்டிதான் ஒத்துக்கல, மீது எல்லாரும் ஒத்துன்னு தான் இருக்காது. அப்புறம் அது அந்த கர்மா பிரவாகம் இருக்கு பாருங்கோ, அதுல எத்தனையோ புண்ணியங்கள் இருக்கும் இல்லையா, அதுல ஏதோ ஒரு சுகிருதம் அதனுடைய பலனாக லப்த சுவாவகாச, அவனுக்கு வந்து அவகாசம் சம்பந்தம் அர்த்தம், அவனால அடையப்பட்ட சம்பந்தம். என்ன சம்பந்தம், பிரதம குரு கிருபா, நான் ஏதோ புண்ணியம் பண்றேன், அந்த புண்ணியத்தினுடைய பலனானது வேலை செய்யறது. அப்படி வேலை செய்யும் பொழுது பிரதமாச்சாரியனான எம்பெருமானுடைய கிருபையானது எனக்கு வந்து சில விஷயங்களை எடுத்துட்டு வைக்கிறது. என்னத்த கிரஹ்யமான விஷயீகரிக்கிறது, அதாவது பகவானுக்கு நான் கருணைக்கு விஷயம் ஆயிட்டேன்னு அர்த்தம், கருணைக்கு விஷயம் ஆயிட்டோம் நாமும், நம்ம எல்லாரும் அப்படிதான். அப்படி கருணைக்கு விஷயம் ஆகவே தான் ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியிட்ட பரநியாசம் தான் நம்ம மனசிச்சிருக்கோம். அதனால அப்படி பண்ணினா பெருமாளால விஷயீகரிக்கப்பட்டவன், கருணையினால விஷயீகரிக்கப்பட்டவன், அனுகிரகிக்கப்பட்டவன், பிரசாதிக்கப்பட்டவன், அப்படிப்பட்டவன் கதாசித்து, அது கூட எப்பயாவது தான் அவன் அனுகிரகிச்சான்னு நம்ம பண்ணிடுவோமா? எவ்வளவோ பெருமாள், அதாவது பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறே சொன்ன மாதிரியோ, கிருஷ்ணாவதாரமோ ராமாவதாரமோ எவ்வளவோ அவதாரம் எடுத்த, எல்லா அவதாரத்தையும் எல்லாருக்கும் செய்யறான். அதனால கதாசித்து எப்பவாவது ஒத்தான், கசித்து யாராவது ஒத்தன், விபஸ்தித்து, விபஸ்தித்னாக்க தத்துவஞானத்தை உடையவன், அதாவது அலசி ஆராய்ஞ்சி இதுதான் சரி அப்படின்னு தெரிஞ்சிட்டவன். ஸ்ரீவைஷ்ணவன் பராதரப்பட்டிருக்க வந்து கேட்ட ஒருத்தர், வைஷ்ணவன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருப்பான், கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி என்ன, நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சி ஸ்ரீவைஷ்ணவன்றவன் பகவானே பரதேவதை, அவனையே சித்தோபாயம், அவனை சரணடைவதுதான் சாத்தியோபாயம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அனுப்பிக்கிறோம் இல்லையோ, அது விபஸ்தது. இத்தம் இவ்வாறாக இதே மாதிரி எப்படி முக்தைஸ்வர்ய சம்பன்னிதிரபி பவிதா, முக்தைஸ்வர்யம் முக்தியில, அதாவது முக்தி தசையில முக்தன் அடையணும் பாருங்கோ, ஐஸ்வர்யம் அது என்னது, கர்ம சம்பந்தம் அற்றவனாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் பாகவதாருடைய சுரூபத்தையும் ஆனந்தமா அனுபவிக்கிறவன், இதுதான் முக்த ஐஸ்வர்யம், அதுதான் சம்பத்து. அந்த முக்த ஐஸ்வர்யம் முக்தன் அனுபவிக்கக்கூடிய சுவாராஜ்யமாகிற ஒரு ஐஸ்வர்யம், அதுதான் பெரும் செல்வம் சம்பன்னிதி. அதுதான் பெரும் புதையல் மாதிரி, அது நமக்கு கிடைக்கிறது. அபிபவிதா, அதை உடையவனாக ஆயிடுவான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால என்ன, இப்போ இவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய புண்ணிய விசேஷம் வேலை செஞ்சதுன்னாக்கா பகவானுடைய கருணை கிடைக்கிறது. பகவானுடைய கருணை கிடைச்சதுன்னாக்கா சதா ஆன பிரதம குரு கிருபா, பிரதம குரு கிருபான்னு சொன்னதுனால இப்ப இருக்கிற ஆச்சாரியருடைய திருவடி வார்த்தையும் அடைஞ்சிடுவான். அவரை சேவிச்சு அவர்கிட்ட ஞானத்தை சம்பாதிச்சிருந்தாருனாக்கா இவனுக்கு மேல மேல கிடைக்கும். ஆனால் இங்க கதாச்சுது அப்படின்னு ஒரு பதம், கஷ்டது அப்படின்னு ஒரு பதம், விபஸ்டது அப்படின்னு ஒரு பதம், இந்த மூணு பதங்களும் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்றதுன்னாக்கா மோசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா அப்படின்னு சொன்னோ பெருமாள், அது சொல்லப்படுறது. சுதுர்லபன், இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா கிடைக்கவே மாட்டான், கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு பெருமாள் அவர் காலத்துல, அவர் காலத்துல கஷ்டப்பட்டுக்கிறார், துவாபர யுகத்துல கஷ்டப்பட்டுக்கிறார், அப்படியானாக்கா கலியுகத்துல. அதனால அது மட்டும் இல்ல, அஞ்சாவது அத்தியாயத்துல அனுபவம் சொல்லும் பொழுது நாலாவது அத்தியாயம் மறந்து போயிடுச்சு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி பக்தி யோக நிஷ்டெல்லாம் விரலால் ஆயிட்டா, விரலா ரொம்ப குறைஞ்சு போயிட்டாலேயும் பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். அவர் காலத்திலேயே, அவர் காலத்திலேயே குறைஞ்சுக்கிறதுனா இப்ப எப்படி இருப்போம்? அதனால கதாச்சிட்டு எப்பயாவது ஒரு சமயம் தான் இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், யாராவது ஒருத்தன் தான் வருவான். அது மட்டும் விபஸ்துதா வருவான், விபஸ்து ஒரு அறிஞன், எப்பேற்பட்ட அறிஞன் அப்படின்னு சொல்றதுனால இந்த மோக்ஷத்துக்கு ஆசைப்படுறவான்றவ ரொம்ப குறைவு. எல்லாருமே இந்த ஐகிக பலன் ஆமஷ்மிக பலன் தான் அது. இன்றோ நாளையோ ஓ என்று நகை செய்கின்றானே, தேவபெருமாள் போய் கேக்குற, நான் சரண அடைஞ்சிட்டேன் மோஷம் கொடுன்ட்டு, மோஷம் கொடுக்கல என்ன ஏற்ற தேகாவசானியமாம் அப்படின்னுட்டேலாம் பேசிக்கணும். இந்த உடம்பு எப்ப முடியறதோ அப்போ ஒண்ணு, உடனே இன்றோ நாளையோ ஓவென்று நகை செய்கின்றானே, ஏன் இந்த மாதிரி இருக்க நீ அப்படின்னு பரிகாரம் பண்றான் பெருமாளே. நான் கொடுக்கிறேன்னு சித்தமாகிட்டு நீ இந்த உடம்பு முடிச்சேன்ற பாரு நீ அப்படின்னுட்டு தேசிகனே, ஆத்த பிரபத்தி பண்ண வேண்டாம், திருப்த பிரபத்தி பண்ணணுமோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அதுக்கு மகாவிஸ்வாசம் வேணும், அதனால ஆத்த பிரபத்தி வேண்டாம் அப்படின்னு சாதிச்சுட்டேன். இந்த காலத்துல ஆத்த பிரபத்தி யாருக்கும் மகாவிஸ்வாசம் வராது. திருப்த பிரபத்தினாக்கா இப்ப நம்ம எல்லாம் பண்ணிக்கிறது திருப்த பிரபத்தி, இந்த உடம்பு முடிச்சேதான் அப்படின்னு. அதனால இது விசேஷம். அதனால இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது எப்படின்னாக்கா, முக்தியில் இச்சை உண்டாகிறதுக்கு எப்படி காரணம் கேது அத சொல்றீங்க, முமுக்ஷத்துவ ஹேது அப்படின்னு போடுங்கோ, முமுக்ஷத்துவத்தை அடைவதற்கு ஹேது அப்படின்னு போடுங்கோ தலைப்பது. ஸ்லோகம் பாருங்கோ, கர்மா வித்யாதி சக்ரே பிரதிபுருஷமிகாநாதி சித்திர பிரவாகே தத்தத்காலே விபக்தி கல்லத்தவகாசிருப்பியமான முத்தைஸ்வரியாந்தசம்பன்மிதிரபிதித்தம் கவிதாக்கிகிம்ஹாய கன்யாகுணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.